la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டா காஞ்ச கொடி பிஞ்சிவிடும் பட்டமரம் பாலூரும் பாகக்காய் தேனூரும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் உலகத்தில் பூவெல்லாம் போல அழகில்ல நானும் உன் அம்மாவோ பண்ணாத தவமில்ல தென் பாண்டி மன்னவனோ முழுகித்தான் முத்தெடுத்தான் தேனே உன் அம்மாவோ முழுகாம முத்தெடுத்தா கண்ணே தெய்வம் கண்டே நொந்தன் கண்ணே சந்நிதி ஓ முத்தம் பட்டு எச்சில் பட்டா கொஞ்சம் நிம்மதி சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் பாப்பா நீ இல்லாம பசி தூக்கம் வாராது உன் பேச்ச கேட்காம ஒரு நாளும் விடியாது நீ உன்ன பால் கிண்ணம் போதாது பொன்மானே நிலவென்னும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே பூவும் பூவும் உன்னை பார்த்து பேசிக்கொண்டது இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொன்னது நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டா காஞ்ச கொடி பிஞ்சிவிடும் பட்டமரம் பாலூரும் பாகக்காய் தேனூரும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் நான் நானே நான்